காதல் செய்யும் தேவி. உன் சேலையில் பூவேலைகள், உன் மேனியில் பூஞ்சோலைகள். சங்கிலி மின்னும் பைங்கிழி தானே கொஞ்சியதோ, இனி தஞ்சம் மல்லிகை மஞ்சம் என்றிவன் தோளில் துஞ்சியதோ. பொதுவாய் அமரம் மெதுவாய் பருகியபடி தங்கச் செங்கிழி